శ్రీమాన్ వేంకటనాథార్య కవిదార్కీకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధస్తాం సదాహృది దేవాధినాథకమలాకృతమేషపూర్వాం దీప్తాంతరాం వకులభూషణనాథముఖ్యై రామానుజ ప్రభృతిభిః పరిభూషితాగ్ర గోత్రీం జగంతి గురుపంక్తిమహం ప్రపద్యే విశుద్ధ విజ్ఞానఘనస్వరూపం విజ్ఞాన విశ్వానబద్ధదీక్షం దయానిజిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం శీరం ఋతూపుల్ త్రివేంకటముడయాన్ పారన్నచ్చన్న పడమళ్ళు పూర్ణం ప్రదానే అమయాదో ధారణయిల్ వాళ్వార్కి వానేరప్పోమలవం వాళ్ళు சீரார்த்தோப்புள் பிள்ளையந்தால் என்னும் செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகள் காலினை கீழ் மொழிந்தான் ஏராளம் மரப்பொருளெல்லாம் எடுத்து உலவு இயவே சீராயவரதாரியன் பாதம் துண நமக்கே. இப்பொழுது சுவாமி தேசிகனுடைய அவதார மகோத்சவம் எல்லா திவ்ய தேசங்களிலும் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் சுவாமி தேசிகன் விஷயமான பிள்ளையந்தாதி என்ற பிரபந்தத்திலே 16வது பாசுரத்தை தேசிகன் அடியார்களிடத்திலே அடியேன் விஞ்ஞாபித்துக் கொள்கிறேன். பிள்ளையந்தாதியின் 16வது பாசுரம் விளக்காகி வேங்கடவெப்பினில் வாழும் திரைமலரால் வளக்காதல் கொண்டுரமாறு மந்திரத்தும் உனதடியார் துளக்காதலில் அவர் தங்கள் திறத்திலும் தூய்மை எண்ணி கலக்காதல் செய்யும் நிலையடியாய் தூப்புள் காவலனே. இந்த அவசரத்தில் சுவாமி குமாரரான மீனாராச்சார் பிரார்த்திக்கிறார் திருவேங்கட மலையில எம்பெருமானுக்கும் பிரகாசத்தை கொடுத்து கொண்டு அலரமேல் மங்கத்தாயார் எழுந்தெழுகிறார். அப்படிப்பட்ட அலரமேல் மங்கத்தாயாருடைய பிரீதிக்கு விஷயமானவர் ஸ்ரீனிவாசன். அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனிடத்திலும் சுவாமி தேசிகன் அடியார்கள் அவ எப்படின்னா பரமபாகவதாளா இருக்காளா, அனன்ய பிரயோஜனமாக பக்தி செய்யக்கூடிய சுவாமி தேசிகன் அடியார்களான பரமபாகவதர்களிடத்திலும் கலக்காதல் செய்யும் நிலை கழியாய், கலக்காதல் செய்யும் நிலையை போக்கி உண்மையான பக்தியை நீர் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிற விசேஷ அர்த்தத்தை அனுபவிக்கலாம். விளக்காகி, இந்த விளக்காகி அப்படின்ற பதம் இருக்கு, அது விளக்கு அப்படின்னு ஸ்ரீனிவாசனையும் சொல்லலாம். விளக்காகி வேங்கடவர்பினில் வாழும் விலை மலரால் அப்படின்னு தாயாரையும் சொல்லலாம். எப்படின்னு பார்க்கலாம், எம்பெருமான் விளக்கு, விளக்கு போல பிரகாசிக்கிற, என்ன விளக்கு போல இருக்கு அப்படின்னா திருமலையில ஸ்ரீனிவாசன் எழுந்தெழுக்கும் போதுதான் ஸ்ரீவைகுண்டத்திலே இல்லாத சௌலபிய சௌசீல்யாதி குணங்கள்லாம் இங்க திருமலையில தான் பிரகாசிக்கிறது. ஏன்னா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல சௌலபியம், அதாவது அந்த நீர்மை அப்படி இல்லை, சௌலபியம் சௌசீல்யம் அந்த மாதிரி குணங்களுக்கு பிரகாசப்படுத்துறதுக்கு வழியே இல்லை. அங்கே நித்திய சூரியன் சதாபஷன் சூரியான் இருக்கா, அவன் அவதாரம் செய்து இங்க இந்த லோகத்திலே வந்து தனக்கு தாழ்வான ஜனங்களோட கூடி அவர்களை போலவே இருக்கிறதெல்லாம் என்னன்னா அவதாரம் பண்ண இங்கதான் முடியும். அப்படிப்பட்ட சௌலபியம் சௌசீல்யம் முதலிய குணங்களோடு பிரகாசிக்கிறவன் விளக்காகி வீண் இல்ல வாழும் விரை மலராள் அப்படின்னு தாயாருக்கு விசேஷமாக சொல்லலாம். நான் எம்பெருமானுடைய திருமேனியை பிரகாசிக்க கூடியவள் தாயார். குணங்களையும் தாயார் தான் பிரகாசிக்கிறார். என்ன இங்க சுவாமி தேசிகன் சொல்ற மின்னருளுண்ணம் சீரோர் அறிவையானதன இருள் சழகமக்கோர் இந்நொழி விளக்காய் அப்படின்னு மும்முனி கோயில தாயாரே இருள் சழகமக்கோர் இந்நொழி விளக்காய் அப்படின்னு விளக்குதே மங்களாசாசனம் பண்ணுறார். அதே மாதிரி தாயாருக்கு விசேஷமாக நீ விளக்காகி அப்படின்னு சொல்லலாம். விளக்காகி வேங்கட வெப்பினில் வாழும் விரை மலரால் தாயார் சர்வ பாபங்களையும் போக்கடிக்கக்கூடியதான வேங்கடமலை வேங்கட வெப்பன விளங்கும் வேத வெப்பே அப்படின்னு கொண்டாடக்கூடிய மலையிலே தாயார் என்ன பண்ணா வாழும் விரை மலரால் அங்க இருக்கா. இங்க இருந்து என்ன பண்றான் வளக்காதல் கொண்டுடைமாற பந்திரத்தும் அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய பரம பிரீதிக்கு விஷயமான ஸ்ரீனிவாசன் வளக்காதல் கொண்டோ என்ற வளக்காதல்னா ரெண்டு அர்த்தம். ஒன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிற காதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா பெருமாளுக்கே சீர்மையை கொடுக்கக்கூடிய காதல் அப்படின்ற. ஏன்னா இந்த பிராட்டினுடைய காதல் கணக்கு பெருமாள் விஷயத்துல இல்லைன்னா பெருமாள் அவர் பெருமாளாவே இருக்க மாட்டார் அப்படின்ற. ஆழ்வார் சொல்ற பொல்லா தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரே மின் தேவு அப்படின்னு திருவில்லா தேவரை திருவில்லாத பிராட்டியோடு கூடிய எம்பெருமான் இல்லைன்னா அவர் தேவே இல்லை தேவனாவே இருக்க முடியாது அப்படின்ற. இவ்விஷய இந்த அர்த்தத்தை இன்னும் அதிகப்படியாக சொல்ற பட்டர் சிவனரத்ன கோஷத்துல அபாங்கோ பூயாம்சா எதுபடி பரம்பிரம்ம பதவிகு அப்படின்ற. பிராட்டியே உன்னுடைய கடைக்கன் பார்வர் குல்யோ அது எந்த விஷயத்து மேல விழர்ந்தோ அதுதான் வந்து பரம்பிரம்மம். இந்த சாந்தியும் கூட இதுல சொல்றீங்க ஸ்ரீஸ்தியில சொல்ற எஸ்யான் நித்தியம் நயனசதகி ஏகலட்சியோ மகேந்திரா அப்படின்னு தேவதைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பதவியெல்லாம் வருதே அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிராட்டினுடைய கட்டாட்சம் இருக்கு அப்படினால இவன் இந்திரன் இவன் ருத்ரன் அப்படின்னு அந்த கட்டாட்சத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்ற. அவன் பரம்பிரம்மனா ஆனந்தான்னா பூயாந்தரா இதுவரை பரம்பிரம்மதன் போற பிராட்டினுடைய கடாட்சம் நிறைய இருந்ததுன்னா வளக்காதல் கொண்டுரை மாறுதன் அவருடைய அதிகப்படியான வளர்ந்து கொண்டே இருக்கிற காதலும் அவருடைய கடாட்சம் இருந்ததுன்னா அதுதான் பரம்பிரம்மம் அப்படின்னு சொன்னான். அது பிரகாரம் வளக்காதல் கொண்டு உரை மாறுதம் அப்படிப்பட்ட திருமாபேடுவன் என்ன அழகில்லே நெறிவந்த அலர் மேல் நம்பி உரை மாறுபா அப்படின்னு ஆழ்வார் சாதிக்க பிரகாரம் பிராட்டினுடைய யோகத்தாலதான் திருமாவுக்கு இந்த பரம்பிரம்மத்துமே வருது அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட சீனிவாசனுடைய திறத்தும் அப்படிப்பட்ட உம்முடையவர் உம்முடத்தில் பிராட்டோ பிராட்டியோடு கூடிய சீனிவாசனிடத்திலும் அப்படின்ற. என்னன்னா சீனிவாசன் இடத்திலும் எனக்கு பக்தி வேணும் அப்படின்னு பின்னாடி கேட்பாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்ற உனதடியார் உலக்காதலில் அவர் தங்கள் திறத்திலும் பிரார்த்தியோடு கூடிய பெருமாளிடத்துல எனக்கு பக்தி வரும். அது மாத்திரம் இல்ல, குணதடியார் சுவாமி தேசிகனுடைய அடியார்கள் இருக்காளே அவர்களிடத்துல எனக்கு பக்தி வேணும்னு கேக்குறேன். அவ எப்படிப்பட்டவன்னா துளக்காதல் இல்லவர்தங்கள் திறத்திலும் அவ சஞ்சலமான பக்தியை உடையவான்னு சொல்ல முடியாது. அச்சஞ்சலமான பக்தி உடையவா, சஞ்சலமான பக்தி இல்லாதவா, அச்சஞ்சலமான பக்தி உடையவா அப்படின்னா என்னது அச்சஞ்சலமான பக்தி அப்படின்னா அனன்ய பிரயோஜனமான பக்தி உடையவா. யாரு அப்படின்னா உனதடியார் சுவாமி தேசிகனுடைய அடியார்கள் ஆன பரம பாகவதோத்தமாடுறதாலே அவ துளக்காதலில்லவர் தங்கள் அவ தங்கள் திறத்திலும் அவ என்ன பண்றான்னா ஒரு சாதாரண விஷயங்கள்ல பிரயோஜனத்துல ஆசை வைக்க மாட்டான். பொதுவா சாதாரண சின்ன விஷயத்துல நாம் ஆசை வச்சோம்னா அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட அந்த ஆசை போயிடும். ஆனா இவா அப்படி பண்ணுவாளண்ணா, அப்படி பண்ண அனன்ய பிரயோஜனமாக பக்தி பண்ற, அப்படி அனன்ய பிரயோஜனமாக பக்தி பண்ற தேசிக நடிகார்கள் அவர்களிடத்திலும் அவர்கள திறத்திலும் தூய்மை எண்ணி அனன்ய பிரயோஜனமாக பக்தி பண்ற அவர்களிடத்திலும் தூய்மை எண்ணி எப்படிப்பட்ட பக்தி நமக்கு இருக்கணும்னா தூய்மை எண்ணி, தூய்மைன்றது அவர்களிடத்துல எங்களுக்கு வேணும்னா என்னது தூய்மை அப்படின்னா பாகவதர்களிடத்துல தோஷம் அந்த தோஷத்தை சொல்றது அதுதான் குற்ற பக்தி. அந்த மாதிரியான பக்தி இருக்கக்கூடாது. அவர்களிடத்திலும் தூய்மை எண்ணி என்னடியார் அது செய்தார் செய்தாலே நன்றி செய்தார் அப்படின்னு எம்பெருவான் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி சுவாமி தேசிகனுடைய அடியார்கள் விஷயத்துல அவளிடத்துல தோஷம் சொல்ல முடியாதபடி அடியே இருக்கு. அப்படிப்பட்ட பக்தியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். குலசேகராழ்வார் இல்லையா, குலசேகராழ்வார் என்ன பண்ண, விஷ்ணு பக்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தவறு செய்ய மாட்டார். அவளுக்கு கோசரம் குடப்பாம்பில் கையே நான் அவருக்கு தூய குலசேகரன் நம் பாணநாதன் அப்படின்ன துய்ய அப்படின்னு என்னன்னா தூய்மையான அப்படின்ன அந்த துய்ய குலசேகரன் பாகவதால் இடத்துல தப்பு தோஷ அதர்சித்தம் தப்பே அவா பண்ண மாட்டா அப்படின்ற ஸ்திரத்தன்மை அப்படிப்பட்ட ஒரு பக்தியை என கொடுக்கணும்னு சுலக்காதலில் அவர் தங்கள் திறத்திலும் தூய்மை எண்ணி நீ அப்படிப்பட்ட தூய்மையோடு கூடிய பக்தி என கொடுக்கணும். கலக்காதல் செய்யும் நிலகடியாய் தூப்புல்காவலனே. இப்ப நாமெல்லாம் கொடுக்கோம்னா கலக்காதல் செய்யும் நிலை அந்த நிலையில இருக்கும். மனோவாக்காயங்கள் திரிகரணத்தாரையும் ஒரு விஷயத்திலேயே திரிகரணம் ஒரே இதுல இருக்கணும் அப்படின்றதுதான். கலக்காதல் அப்படின்னா என்னன்னா மனோவாக்காயங்களில் ஆரோக்கியம் இல்லாத பக்தி, அப்படிப்பட்ட பக்தியை கரியாய் நிவர்த்தி செய்ய வேண்டும். நிவர்த்தி பண்ணி பகவத் பக்தர்களிடத்திலும் உம்முடைய பக்தரிடம் உண்மையான பக்தியை அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறேன். கவிதாத்திய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. Thank you.